மாமாவ கொண்ண கொடு ஆமா சொல்லி புடு எனக்கு மாலை தந்துடுச்சு அடமாமா பொண்ணு கொடு ஆமா சொல்லி போடு கட்டவும் மாட்டேன் நியாயத்தை மறக்காம அட நானும் உங்ககிட்ட கேட்டேன் என்னோட ஆசை உன் பொண்ணோட பேச ஏ மாமா நீ சொன்ன கேளு மாமா சேர்ந்து எனக்கு மாலை தந்து